ஸ்ரீமன்னூதனரங்கநாதத்ராடப்தாத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னூதனலக்ஷ்மணாரித்ராட்சம்ப்ராப்ததுர்யாஶ்ரமம் ஸ்ரீவாசேந்திரகடாக்ஷசந்தரசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூதனவாகதீஷயமினம் பக்த்யாஸ்ரயாமோகுரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாஸ்யபரசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திராஹர்யம் பஜாமஸ்வாத்மசம்பதம். யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹம். விஷுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ரானன பத்த தீஹிக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை உபன்யாசங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தேசிகா டெய்லி சங்கத்தின் மூலமாக தினமும் ஒரு சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்லோகங்களினுடைய வியாக்கியானத்தை யதா அவகாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். 10 நிமிடங்களிலிருந்து 15 நிமிடங்கள் வரையிலாக சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை நாம் அனுபவிச்சுருக்கோம். தற்பொழுது சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடியதான மிக முக்கியமான ஸ்தோத்திரங்களில் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியதான வைராக்கிய பஞ்சகம் என்ற ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு உபன்யாசத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். ரொம்ப அழகான ஸ்தோத்திரம் இந்த வைராக்கிய பஞ்சகம். மொத்தமே 6 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரங்கள் தான் 6, ஆனால் கருத்துக்கள் ஏகப்பட்ட கருத்துக்களை கொண்ட ஸ்லோகங்கள். லோகத்தில் வைராக்கியம் எப்படி ஏற்படுகின்றது, வைராக்கியம் ஏற்பட்டால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சுவாமி தேசிகன் மிக அழகாக சாதித்து காட்டியிருப்பார் இந்த இடத்துல. இது ஒரு சரித்திரம். சுவாமி தேசிகனுடைய ஜீவன திசையில் ஏற்பட்ட ஒரு சரித்திரம். அந்த சரித்திரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த ஸ்தோத்திரமானது அருளி செய்யப்பட்டிருக்கிறது. 6 ஸ்லோகங்கள் கொண்ட சின்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு அடியன் விஜயாபிச்சேன். இது எதற்காக ஏற்பட்டதுன்னா சுவாமியினுடைய வைராக்கியத்தை பறைசாற்றுவதற்காக ஏற்பட்டது. அதனாலதான் வைராக்கிய பஞ்சகம் அப்படின்னு சாதித்தார். பஞ்சகம்னு சொல்லிட்டு 6 ஸ்லோகங்கள் இருக்குன்னு சொல்றோமே, அது எப்படி பொருந்தும்? வைராக்கிய சஷ்டம் தானே சொல்லணும். அப்படின்னால் முதல்ல 1 ஸ்லோகம் எழுதினார், அதற்கு பிரத்தியாக அதாவது அதற்கு எதிர்த்தட்டாக வேறொரு ஸ்லோகம் ஏற்பட அதற்கு பதிலாக 5 ஸ்லோகங்கள் எழுதினார். அதனால வைராக்கிய பஞ்சகம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. சுவாமியினுடைய பால்ய சிநேகிதர் வித்யாரண்யர் அப்படின்னு பேரு. நல்ல அத்வைதி, சாஸ்திரங்கள்லாம் கூட நிறைய அருளி செய்திருக்கிறார். அதாவது அத்வைத கிரந்தங்கள் நிறைய அருளி செய்திருக்கிறார். அவர் வித்யாரண்யர்னு பேரு. அவர் ஒரு அத்வைதி. விஜயநகர சாம்ராஜ்யத்தில் பெரிய ஸ்தானத்தில் இருந்தவர். சுவாமியின் மேல ஒரு அபரிமிதமான ஒரு பிரீதி, சுவாமியினிடத்தில் ஒரு பக்தியும் உண்டு. ஒரு நல்ல எண்ணத்தினுடைய ஒரு அடிப்படையில் சுவாமியை விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு எழுந்தருளும்படியாக அழைப்பு விடுத்தார். அங்க ராஜா இருக்கான், ராஜாவினிடத்தில் பகுமானம் பெற்று செல்லலாம். ஏன் எங்கேயோ ஏதோ ஒரு தேசத்தில் நண்பன் கஷ்டப்படுறாருன்னா நாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி அபரிமிதமான ஒரு பிரீத்தி இருக்கக்கூடிய ஒரு சிநேகிதர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து கொண்டு செல்வ செழிப்பாக வாழலாம், அதனால விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு தேவரீர் எழுந்துள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சுவாமி உஞ்சவருத்தி பண்ணிக்கொண்டு எழுந்தொழியிருக்கிறார். பொதுவா பார்த்தீங்கன்னா கிரகஸ்தர் அப்படி வாழணும் அப்படின்ற ஒரு விதியெல்லாம் கிடையாது. சன்னியாசிகள் தான் உஞ்சவருத்தி பண்ணிட்டு வாழணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் வைராக்கியத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்பொழுது கிரகஸ்தன் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், அபரிமிதமான வைராக்கியம். சாதாரணமாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னால், கார்த்தால அபிகமன ஆராதனம் பூர்த்தியான பிறகு கையில் ஒரு பாத்திரத்தை ஏந்தி கொண்டு சாதுக்கள், அதாவது ஆசிரித்தர்கள், நல்லவர்கள் வசிக்கக்கூடிய தெருவில் சென்று யாரிடத்திலும் எதுவும் பேசாமல் இவர்கள் ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளையும் பூர்வாச்சாரியர்கள் அனுசந்தானம் பண்ண ஸ்தோத்திரங்களையும் சேவித்துக் கொண்டு செல்ல வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய உயர்ந்த பக்தர்கள் இப்படி எதிரே உஞ்சவருத்தி எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள் பார்த்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை எடுத்துன்னு வந்து, அதாவது அரிசியை அவருடைய பாத்திரத்தில் சேர்த்துட்டு விழுந்து சேவிக்கணும். வேற எந்த பேச்சுமே இருக்கக்கூடாதுங்க. உஞ்சவருத்தி பண்றவரும் பேசக்கூடாது, உஞ்சவருத்திக்காக வந்தவருக்கு தானியங்களை இடக்கூடியவரும் எதுவும் பேசக்கூடாது. அப்படியே சேவிச்சுட்டு போயிடணும். அதை ஆத்துக்கு எடுத்துன்னு வந்து அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அதுல அதை பக்குவம் பண்ணி அதை பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு அதை சுவீகரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உஞ்சவருத்தி. கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டாலும் போலாம், எப்படி வேணாலும். கிடைக்கலன்னா அப்படியே இருந்துட வேண்டியதுதான். அப்படி அதுதான் வந்து உஞ்சவருத்தி எடுத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி அந்த காலத்தில் பெரியோர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். இப்போ அந்த மாதிரியான பெரியோர்கள் அவ்வளவா இல்லை, பார்க்க முடியல இந்த சமயத்தில் கிரகஸ்தர்களை. அதனால உஞ்சவருத்தி அப்படின்னா, அதாவது அங்கொன்றும் இங்கொன்றும் சிதறி கிடக்கக்கூடிய தானியத்தை எடுத்து சம்பாதித்து அதுகொண்டே உயிர் வாழ்வது அப்படின்றது உஞ்சவருத்தி. அப்படிப்பட்ட உஞ்சவருத்தின்ற உயர்ந்த விருத்தியை செய்து கொண்டு சுவாமி தேசிகன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி எல்லாருக்கும் ஸ்தோத்திராதிகளையும் காலக்ஷேபாதிகளையும் சாதித்துக் கொண்டு வாழறார். அதுவும் சாட்சாத் சுவாமி வந்து வெங்கடேசனுடைய அவதாரம் இல்லையா, அதனால தத்துவஹித புருஷார்த்தங்களை உபன்யாசம் பண்ணிண்டோம். சிஷ்யர்களுக்கு கிரந்த காலக்ஷேபாதிகள் மூலமாக தெளிவாக உபதேசித்துக் கொண்டும் இந்த உஞ்சவருத்தியும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சுவாமி. அப்படி இருக்கும்பொழுது அந்த மகாத்மாவை தன்னுடைய பால்ய சிநேகிதராக இருக்கக்கூடிய வித்யாரண்யர் என்பவர் சுவாமியின் மேல இருக்கக்கூடிய ஒரு பரம பிரீத்தியின் காரணமாக பெரியவாள் வியாக்கியானத்தில் எழுதுகிறார், பிரணாமை சக சாஷ்டாங்கைகி பிரதானமயம் இச்சதி வினிஸ்ருதே சாரம் அறந்தபூர் சாரம் அறந்தபுரே. இது ரொம்ப, அதாவது லுக், அதாவது ரொம்ப கிருஷ்டமா இருக்கக்கூடிய வியாக்கியானம், அதாவது சிதிலமா இருக்கக்கூடியதான ஒரு வியாக்கியானம் பெரியவாழ்ந்து. அதுல ஒரு இந்த மாதிரி அவர் பிரார்த்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இப்படித்தான் பிரார்த்தித்தார் யாரு, வித்யாரண்யர் சுவாமி தேசிகன் இடத்துல இப்படித்தான் பிரார்த்தித்தார் அப்படின்னு, தயனீயம் இமம் மகீபதிம் மகனீயதாரமுதேரம் ச மாம் பரிதோஷய போத வாரிதே நகரம் பிராப்ய நதைர் ஜனை சமம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை இவர்களிடத்துல கிடைக்கிறது. வித்யாரண்யர் எழுதின ஒரு கடிதம், அதை பார்த்துட்டு சுவாமி தேசிகன் முதல் ஸ்லோகத்தை அருளி செய்வதாக ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது. அதுவும் முதல் ஸ்லோகத்தினால ஒரு அவருக்கு பதிலாக அந்த ஸ்லோகத்திற்கு பதில் அனுப்புகிறார். தயனீயம் இமம் மகீபதியம் அப்படின்னு வந்த ஸ்லோகத்திற்கு பதில் ஸ்லோகமாக முதல் ஸ்லோகத்தை அனுப்புகிறார். சோனி கோண சதாம்ச பாலனகலா துர்வார கர்வானல அப்படின்னு தொடங்கக்கூடிய ஸ்லோகத்தை பதில் அனுப்புகிறார். இன்று இது இந்த வைராகிய பஞ்சகத்தினுடைய அவதாரிக்கை. நாளை நமது தொடர்ச்சியாக நமது உபன்யாசத்தில் ஒவ்வொரு ஸ்லோகம் ஒரு ஒரு நாளைக்கும் நாம் அனுபவிக்கலாம். ரொம்ப அழகான ஸ்லோகங்களை கொண்ட ஒரு சின்ன ஸ்தோத்திரம் வைராக்கிய பஞ்சகம். பிராச்சீனால் வியாக்கியானமும் கிடைக்கிறது, பிராச்சீன சம்ஸ்கிருத வியாக்கியானமும் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி தமிழ்ல வீரராகவாச்சாரியார்ன்ற சுவாமி இதுக்கு தமிழ வியாக்கியானம் எழுதியிருக்கார். இதுவும் பிராச்சீன வியாக்கியானம். அப்புறம் பவுண்டரீபுரம் சுவாமி எழுதின தெளிவான தமிழ் வியாக்கியானமும் இருக்கு இந்த ஸ்லோகத்திற்கு. அப்புறம் வி என் வேதாந்த தேசிகன் சுவாமி அருளி செய்த இங்கிலீஷ்ல வியாக்கியானமும் கிடைக்கிறது உங்களுக்கு இந்த வைராக்கிய பஞ்சகத்துக்கு. இதெல்லாத்தையும் சங்கலனம் பண்ணி அடியன் இந்த உபன்யாசத்தை இங்க பிரஸ்தாவிக்கிற. எல்லோரும் இதை கேட்டு இன்புற்று சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக வேண்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.